இளம் வயசு பொண்ணா வசியம் பண்ணும் பலவிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளர்க்க போறேன். வயசு பொண்ணா வசியம் பண்ணும் பழவிக்காரேன். நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளர்க்க போறேன். அடி போட்டு கழி உன் பழவி பூட்டி கழி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி நான் போட்ட பின்னே பாரு நீ பொண்ணு மணி சேரு. இளம் வயசு பொண்ணா வசியம் பண்ணும் வளப்பிக்காரே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளர்க்க போறே. நல்ல மனச தொட்டு மயங்க வச்சு வளைக்க போ.